தம் ததானம் வந்தம் ராகபந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராகபந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் நாக